வேங்கடநாதனுடைய சிறந்த தேசிய திவ்ய சாஸ்திரநாம ஸ்தோத்திரம் என்ன, அதை ஸ்தோத்திரத்து சாஸ்திரநாமாவளிக்காக செய்யப்பட்ட ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரத்தையும் அச்சிட்டு அதோடு கூட சாஸ்திரநாமா ஆவளியையும் எழுதி இருக்கின்ற ஒரு அழகு மிகச்சிறந்தது. இதிலே ஒரு ஸ்லோகம் என்னவென்றால், ஸ்ரீமத்ரயி சேகர தேசிகஸ்ய நாம்நாம் சஹஸ்ரம் குணதா கிரியாதா பிரக்யாதம் அக்யாத நிராசி சர்வசம்பத்ரதம் சாது முதே தனோதி என்று தம்மை படர்க்கையாக பேசி எல்லோருக்கும் சாதுக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், மேலும் சர்வவிதமான சம்பத்தையும் கொடுக்கும். இது எப்பேற்பட்டது என்றால், இந்த சாஸ்திரநாமம் யானிராமானி கௌடானி விக்யாதானி மகாத்மனா ரிஷிபி பரிகீதானி தாரிவத்யானி பூதையே என்றார் வியாசர். கௌணானி குணப்பிரதானானி நாமானின் அதை விட இங்க ஒண்ணு எல்லாம் கௌணம்தான் இருந்தாலும் குணப்பிரதான கௌணம்னா அமுக்கியம்னு அர்த்தம் இல்ல, குணப்பிரதானமான நாமானி அந்த ஒன்னதான் சொன்னார் அவர். இவர் என்ன பண்ணார், குணதா கிரியாதகான் இவருக்கு சில விதமான இவருடைய வாழ்நாளிலே சிறந்ததான செயல்கள் இருக்கின்றது, அந்த குணங்களோடு செயல்களோடு சம்பந்தமான சஹஸ்ரநாமத்தை நான் செய்கின்றேன். இது எப்பேற்பட்டது என்றால், பிரச்சாதம் அதையேவ அக்யாத நிராசி, அக்யாதி நிராசி அவர் பிரச்சாதமானபடினாலே அக்யாதியை நிராசம் பண்ணக்கூடியது. அது எந்த அக்யாதியாக இருந்தாலும் சரி, அவை எப்ப ஏற்பட்டதான இந்த சஹஸ்ரநாமத்தை செய்கின்றேன் என்று சொன்ன ரீதியிலே பார்க்கும் பொழுது எல்லா விதமான சம்பத்தும் தரக்கூடிய சக்தி வாய்ந்தது. இது மாதிரி ஒரு சஹஸ்ரநாமம், பல சஹஸ்ரநாமங்களை பார்க்கும் பொழுது இவ்வளவு நீண்டதான சரீர அமைப்புடைய சஹஸ்ரநாமம் மற்ற எங்கேயும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மற்ற நம்ம இதிலே தவிர மற்ற சைவம் சாஸ்திரத்தில் கூட கொஞ்சம் நீள நீளமா இருக்கும், அந்த திரிபுராம்பிகா என்று இதெல்லாம் பெருசு நீளமா இருக்கும், ஆனா அதை விட இது நீளம். அதே சமயத்தில் மிக சிறந்ததான சுவாமியினுடைய குண சம்பந்தமான விஷயம் என்ன, கிரியா சம்பந்தமான விஷயம் என்ன, இதெல்லாம் மிக அழகாக இருக்கின்ற காரணத்தினாலே யாரும் செய்யாததான இந்த சஹஸ்ரநாமத்தை திருக்குழந்தை தேசியம் செய்திருந்தார். ஆகினால்தான் நாங்களும் எங்களுடைய இந்த 301வது ஆண்டிலே அவருக்காக செய்யப்பட்டதான புதுசாக அவருடைய அவதார ஸ்தலத்திலே ஒரு பவனத்தை நிர்மாணம் செய்து அதே சமயத்திலே அவரால் இயக்கப்பட்டதான எல்லாவற்றையும் கிடைத்தவற்றை வைத்து திருக்குழந்தை தேசிய கிரந்தமாலை என்பதையும் இந்த ஆண்டிலேதான் நாங்களும் வெளியிட்டோம். அதே மாதிரி சம்பிரதாயத்துக்காக எவ்வளவு புத்தகம் யார் யாரும் வெளியிட்டாலும் அவ்வளவும் தேவை, ஆனால் வாங்குவதோடல்லாமல் படித்து மேலும் செய்ய வேண்டும். ஏதோ குங்குமமாகவோ குமுதமாகவோ மற்றவற்றை போலவோ நினைக்காமல் இது மிகச் சிறந்தது, வழி வழி வரக்கூடியது, மேலும் சிறந்தது என்ற ஒரு முனைப்போடு கூட முனைந்து தெரிந்து தெளிந்து வாசித்து வழிபட்டு பூசித்து புண்ணியம் பெற வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன்.